I'm so glad the Lord has allowed us to gather here this morning. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை இங்கு கூடியிருக்கும்படி செய்ததற்காக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். Colossians chapter 3 verse 1 to 4. கொலோசையர் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். Colossians 3 1 to 4. கொலோசையர் 3 1 முதல் 4 வசனங்கள். Therefore, if you have been raised up with Christ, keep seeking the things above where Christ is seated at the right hand of God. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Set your mind on the things above, not on the things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். For you have died and your life is hidden with Christ in God. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. When Christ, who is our life, is revealed, then you also will be revealed with him in glory. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். So the apostle Paul is speaking of people who have been raised up with Christ. கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்ட ஜனங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். So we are all born into this earth. நாம் யாவரும் இந்த பூமியிலே பிறந்தோம். We have been dead in sins. நாம் நம்முடைய பாவங்களிலே மரித்திருந்தோம். Whether we accept it or not. அதை நாம் ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ அதுதான் உண்மை. But God has saved us and raised us up with Christ. ஆனால் தேவன் நம்மை இரட்சித்து கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி இருக்கிறார். And we are seated at the right hand of God. நாம் இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறோம். And we have to keep seeking the things above. நாம் மேலானவைகளையே நாம் தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்க வேண்டும். So this is also explained in Ephesians chapter 2, the first 10 verses. இந்த காரியம் எபேசியர் 2 அதிகாரம் முதல் 10 வசனங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. So and you were dead in your trespasses and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. In which you formerly walked according to the course of this world, according to the prince of the power of the air, of the spirit that is now working in the sons of disobedience. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Among them we too all formerly lived in lusts of our flesh, indulging in the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, even as the rest. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். So in this first 3 verses, you know, Paul writes about how everyone in the world and we also were like this. இந்த முதல் 3 வசனங்களிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை போலவே நாமும் எப்படி இருந்தோம் என்பதை பவுல் எழுதுகிறார். Dead in trespasses and sins. நம்முடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். Living according to the lusts of our flesh. நம்முடைய மாம்சத்தின் இச்சையின்படி நடந்தோம். Indulging in the desires of the flesh and of the mind. நம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். And were by nature children of wrath. சுபாவத்தினாலே நாங்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். But verse 4. But God, being rich in mercy because of his great love with which he loved us. ஆனால் 4 வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. Even when we were dead in our transgressions, made us alive together with Christ. By grace you've been saved. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். And raised us up with him and seated us with him in the heavenly places in Christ Jesus. அவரே நம்மை எழுப்பி உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுடனே கூட உட்காரவும் செய்தார். So that in the ages to come he might show the surpassing riches of his grace in kindness towards us in Christ Jesus. எதற்காக அப்படி செய்தார் என்றால், 6 வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் நாம் விளங்க செய்ய வேண்டும். அதற்காக, For by grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Not as a result of the works, so that one may boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand so that we would walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So everyone born into the human race is dead in trespasses and sins, including us. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனித குலத்தில் சார்ந்தவர்களும் நம்மையும் சேர்த்து எல்லாரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். And we lived in them and indulged in the desires. நாம் அவைகளிலே நாம் வாழ்ந்து அந்த மாம்ச இச்சையின்படியே நாம் விரும்பினைகளை செய்தோம். That made us the children of wrath of God. நாம் தேவ கோபாக்கினியினுடைய பிள்ளைகளாய் நாம் மாறியிருந்தோம். But because of God's mercy and love and grace we have been saved. ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய மிகுந்த ஐஸ்வர்யமான இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We were brought to spiritual life. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். We have been raised up with Christ. நாம் கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். And seated with him in the heavenly places in Christ Jesus. நாம் உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். Why did the Lord do all this? ஆண்டவர் ஏன் இவைகளை எல்லாவற்றையும் செய்தார்? So that we can go to heaven? நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காகவா? But see the reason which Paul gives here. இதற்கான காரணத்தை பவுல் சொல்லுகிற காரணத்தை நாம் பார்க்கவும். The reason why the Lord has shown us so much of kindness, mercy, grace and love. எவ்வளவான தயவையும் இரக்கத்தையும் அன்பையும் தேவன் நமக்கு காண்பிப்பதற்கான காரணத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். That the Lord may show in all the ages. நாம் வரும் காலங்களில் ஒரு காரியத்தை அவர் விளங்க செய்யும்படிக்காக அப்படி செய்கிறார். That is we can accomplish what God can accomplish in us. By the surpassing riches of his grace avrudeya kirubayin maha menmayana aishwaryathai adu eppadi endru nammidathile vilanga pannumbadiyaga apdi adu seidirukkar the lord wants to accomplish something in us nammile devan oru karyathai seidu adai vilanga panna virumbugirar and you know that is we should walk in all the good works which god has prepared for us adu enna vendral nam devan namakku ஆயத்தம் பண்ணி இருக்கிற எல்லா நற்கரைகளிலும் நாம் நடக்கும்படியாக செய்திருக்கிறார். That is what he wants to accomplish in us. நம்மிலே அதைத்தான் அவர் செய்து முடிக்க விரும்புகிறார். And that will be purely because of his grace. அது முற்றிலுமாக அவருடைய கிருபையால் மாத்திரமே நடக்கக்கூடிய ஒன்று. The surpassing riches of his grace. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தினாலே. That you know the Lord has prepared all these good works for us that we should walk in them, we should do them. And he has no made us to live spiritually and he has raised us up and made us to sit with Christ naam narkriyigalai seidhu kristukkulai srishtiyai aakirukkar idanalai dhaan avar nammai yesu kristuvodu kuda eluppi nammai aavikkuriyavargalai maatri nammai rechithu kristuvodu utkara veithirukkar so to whom does he want to show the surpassing riches of his you know grace to whom does he want to show all this yaarukku tamudaiya kirubaiyin maha menmayana aishwaryathai kaanbikka avar virumbugirar all that which he can accomplish through us to whom does he want to show nammile devan ennavellam seiya mudiyum endai yaarukku adai kaanbikka virumbugirar to all the angels in heaven and to the angels of devil பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் அதை விளங்க பண்ணும்படி அவர் விரும்புகிறார். He wants to show that those who have been dead in sins and who have been living for the lust of their flesh they can live a life like this. இப்படி பாவத்தினாலே மரித்து போய் தங்களுடைய இச்சையின்படி வாழ்ந்த ஜனங்கள் அவர்கள் இப்படி வாழ முடியும் என்பதை அவர்களுக்கெல்லாம் காட்ட அவர் விரும்புகிறார். So this is the same thing which I read in Colossians chapter 3. இதைத்தான் நான் கொலோசியர் 3 அதிகாரத்திலும் வாசித்தேன். It says clearly we've been raised with Christ Jesus. அங்கே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவுடனே நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் and our life is hidden in Christ நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு மறைக்கப்பட்டிருக்கிறது and Christ should be revealed through us கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் am I right in saying this நான் சொல்லுகிறது சரிதானே we've been raised with Christ Jesus நாம் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் and our life is hidden in Christ நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவிலே மறைந்திருக்கிறது and Christ should be revealed through us கிறிஸ்து நம் மூலமாக அவர் வெளிப்பட வேண்டும் that is through us the glory of god should be revealed அவருடைய பொருள் நம் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் or do you think you know he is saying that when we die and we are raised from the dead on that day you know people will see the glory of god அல்லது நாம் மரித்து உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழும் பொழுது அந்த நாளிலே மனுஷர் நம்முடைய தேவனுடைய மகிமையை நம்மிலே காண்பார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டுமா I believe that the Lord wants to raise us up now and make us sit in the heavenlies நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால் இப்பொழுதே நம்மை உயிரோடு எழுப்பி கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கத்தான் அவர் விரும்புகிறார் and the Lord wants to show through us now ஆண்டவர் இப்பொழுது நம் மூலமாக அதை செய்து காண்பிக்க விரும்புகிறார். The surpassing riches of his kindness. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். The life which he has prepared, you know, that we should walk in that. நாம் நடக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தம் பண்ணின அந்த வாழ்க்கையிலே நாம் நடக்க செய்திருக்கிறார். And now we should reveal the glory of God to the devil and his angels and to the angels in heaven. அதனாலே நாம் இப்பொழுதே அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்தி அந்த பரலோகத்தின் தூதர்களுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் அதை நாம் காண்பிக்க வேண்டும். I really believe like that. நான் மெய்யாகவே இப்படி தான் விசுவாசிக்கிறேன். I don't believe that the Lord saved us so go to heaven when we die. நாம் மரிக்கும் போது பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. In these two passages it is very clear that the Lord has raised us up from spiritual death and made us to sit in the heavenly places so that we can show the riches of his kindness. இந்த இரண்டு பகுதிகளிலும் ஆண்டவர் மிக தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்னவென்றால் ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்களாகி இருந்த நம்மை உயிரோடு எழுப்பி அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை நாம் காண்பிக்கும் பொருட்டு அவர் நம்மை கிறிஸ்துவினுடைய உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். On this earth we can reveal the glory of God. இந்த பூமியிலேயே நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு அப்படி விரும்புகிறோம். The Lord will do it through the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் மகா மேன்மையின் மூலமாக ஆண்டவர் அதை நம்மிலே நடப்பிப்பார். And for that it says here, no, seek the things which are above. அதனாலே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் மேலானவைகளை நாட வேண்டும். So Colossians 3:1 it says, therefore if you have been raised up with Christ, keep seeking the things above where Christ is seated at the right hand of God. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் பூமி 2:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். And set your mind on things above and not on the things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். So this is what, you know, you should do so that you can walk in the good works the Lord has, you know, prepared for you. தேவன் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணின அந்த நற்கிரியைகளை நடக்க வேண்டும் என்றால் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். Set your mind on the things above. உங்களுடைய மனதை மேலானவைகளிலே நான் நாட்டம் செலுத்த வேண்டும். Where Christ is seated in the right hand of God. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளதை நாம் நாட வேண்டும். And not on the things that are on the earth. மேலும் பூமியில் உள்ளவைகளை நாம் நாடக்கூடாது. So this is important, only this thing, you know, set your mind on heavenly things and don't set your mind on earthly things. இது மிக முக்கியமா இருக்கிறது. உங்களுடைய மனதை மேலானவைகளை நாட்டம் செலுத்துங்கள், ஆனா பூமிக்கு உள்ளவைகளிலே நாடாதிருங்கள். So you know it's a very simple message. What I wanted to say is be heavenly minded and not earthly minded. இது மிகவும் ஒரு எளிய ஒரு செய்தி. நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறதெல்லாம் உங்களுடைய மனதை பூமியில் உள்ளவைகளை நாடாதீர்கள், பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். Be heavenly minded and not earthly minded. பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இராதீர்கள். So why did I have to take these two passages and then explain to you? Very simple thing. I could have told in the beginning itself, no, you ought to have to be heavenly minded and not earthly minded. நீங்கள் பரலோக சிந்தையாக இருக்க வேண்டும், பூமிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும் என்று நான் எளிதாக சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன் நான் இரண்டு பகுதிகளையும் எடுத்து வாசித்து நான் இப்படி விளக்கம் சொல்ல வேண்டும்? Because I believe that, you know, basically we have to be, you know, assured that we are born again. ஏனென்றால் நாம் பொதுவாகவே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். We have to have this assurance of salvation. நமக்கு இரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டும். We have to be assured that, I mean, we have to receive the baptism of the Holy Spirit and receive the assurance of the baptism of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், அப்படி பெற்றதற்கான நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Before the meeting I was talking to a few of our young people. இந்த கூட்டத்திற்கு முன்பதாக ஒரு சில நம்முடைய வாலிபர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். So I was asking one person, have you read the Bible today? நான் ஒரு ஒரு ஒரு இடத்துல நான் கேட்டேன், இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா என்று கேட்டேன். He said no. இல்லை என்று சொன்னான். Then I asked the others also whether you read the Bible. மற்றவர்களையும் நான் கேட்டேன், நீங்கள் எல்லாம் வாசித்தீர்களா என்று கேட்டேன். They said yes. அவர்கள் வாசித்தோம் என்றார்கள். Then I asked, have you been born again? நான் அவர்களை கேட்டேன், நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களா என்று கேட்டேன். They had a doubt. அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. So then I said, okay, now please read this book, The Real Truth. நான் அவரிடத்தில் சொன்னேன், இந்த மெய்யான இதுவே மெய்யான சத்தியம் என்ற புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொன்னேன். Read it slowly. அதை மெதுவாக நிதானமாக வாசியுங்கள். Read it many times. அதை அநேக முறை அதை வாசியுங்கள். Keep noting down what the book is asking you to do. உங்களை என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை குறித்துக் கொள்ளுங்கள். Please do them. அதை செய்யுங்கள். I can guarantee that, you know, you will have this experience of salvation, have the experience of being born again. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு வந்து ஒரு நிச்சயத்தை சொல்ல முடியும், நீங்கள் நிச்சயமாகவே மறுபடியும் பிறப்பீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். And then you will be, you know, you'll, I mean, if you read this book, The Good Foundation, நீங்கள் நல்லதோர் அஸ்திபாரம் என்ற புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால், you will know why you have to be baptized. நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை, why you have been baptized in the water, I mean, and then the Holy Spirit. நீங்கள் ஏன் தண்ணீர் ஞானஸ்நானமும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. You do that, you will have the assurance of, you'll receive the baptism of the Holy Spirit and the assurance of, being baptized in the Holy Spirit. அதிலே சொல்லி இருக்கிறவைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவீர்கள், அதை பெற்றதற்கான நிச்சயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். I really believe the Lord wants us to have that experience of salvation. அப்படிப்பட்டதான இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். So then one person there said, I also didn't read the Bible today. இன்னொரு நபர் சொன்னார், நானும் வேதம் வாசிக்கவில்லை என்று சொன்னார். So you see, I really believe that the Lord, brought us to the church so that you will first be born again. ஆண்டவர் நாம் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Have the assurance of salvation. ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Be baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறுங்கள். And be, have the assurance of having received the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான நிச்சயத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். Then we'll speak about, setting mind on heavenly things. அதற்கு பிறகு நாம் பரலோகத்திலே நம்முடைய சிந்தையை வைக்கிறதை குறித்து நாம் பேச முடியும். Not on the earthly things. அப்பொழுது பூமிக்குரியவைகளை அல்லாமல் பரலோகத்தில் உள்ளவைகளை நாடும்படி நாம் பேச முடியும். So how to be heavenly minded and not earthly minded? நாம் எப்படி பரலோக சிந்தை உள்ளவர்களாய் இருந்து பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்க முடியும்? When I was born again, நான் மறுபடியும் பிறந்த பொழுது, I came under the influence of some people who really believed that we had to live a very simple life. நாம் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு குழுவினரோடு நான் தொடர்புக்குள்ளான. You have two clocks, you give one. உங்களுக்கு இரண்டு உடை இருக்கும் என்றால் அதை இன்னொன்றை மற்றவர்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். So that is the kind of thing, that I believed in. நான் அப்படித்தான் நான் விசுவாசித்திருந்தேன். So when I got, came under that influence, I gave up all my clothes. நான் அந்த எண்ணத்திற்குள்ளாக வரும்பொழுது என்னுடைய உடைகளை எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். I had only two sets. நான் இரண்டு உடைகள் மட்டும்தான் வைத்திருந்தேன். I would wash and regularly use. அதை நான் தொடர்ந்து நான் துவைத்து நான் அப்படியாக மாற்றி மாற்றி நான் உடுத்திக் கொள்வேன். சாது சுந்தர் சிங், I don't know, it says, that he had only one set. சாது சுந்தர் சிங் அவருக்கு ஒரே ஒரு ஒரு ஒரு செட் டிரெஸ் தான் இருந்தது என்று சொல்கிறார்கள். And it was always very clean and ironed and everything. அது எப்பொழுதுமே தூய்மையாகவும் நல்லாக சலவை செய்யப்பட்டதாகவும் இருக்கும். People never knew when he had his bath or when he washed his clothes and when he dried it. They didn't know it. அவர் எப்பொழுது குளித்தார், எப்பொழுது துணி துவைத்தார், காய வைத்து செய்தார் என்பதெல்லாம் ஜனங்கள் அறிய முடியாதிருந்தது. So that was my definition of being heavenly minded and earthly and not earthly minded. பூமிக்குரிய சிந்தை உடையவளா இராமல் பரலோகத்துக்குரிய சிந்தை உடையவளா இருப்பது என்றால் என்ன என்பது குறித்து நான் விளங்கி கொண்டது இப்படித்தான் இருந்தது. This was also my definition of storing riches in heaven and not on this earth. பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், பூமிக்குள்ளே சேர்த்து வையாதிருப்பதற்கான விளக்கமும் நான் இப்படித்தான் நான் புரிந்து கொண்டிருந்தேன். So at this point I got married. இந்த சமயத்திலே நான் எனக்கு திருமணமானது. My wife wanted a gas stove. என் மனைவி அவர்கள் ஒரு கேஸ் அடுப்பு வேண்டும் என்று கேட்டார்கள். We were all having only a kerosene stove. நாங்கள் அப்பொழுதெல்லாம் மண்ணெண்ணெய் அடுப்பு தான் வைத்திருந்தோம். And she would have an oil bath. அவளுக்கு இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். I thought my wife was very earthly minded. நான் நினைத்தேன் என்னுடைய மனைவி மிகவும் இப்படி பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று. And I was a very heavenly minded person. ஆனால் நானோ பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். But the good thing, I was in touch with Brother Zach at that time. எனக்கு நேர்ந்த நல்ல காரியம் என்னவென்றால் அந்த சமயத்திலே தான் எனக்கு சகோதர ஜாக் அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. He had come to give the message in our marriage. எங்களுடைய திருமணத்திலே செய்தி கொடுக்கும்படியாக ஜாக் வந்திருந்தார்கள். So when I met him a little later, அதற்கு கொஞ்ச நாட்கள் பிறகு நான் அவரை சந்தித்த பொழுது, I told him that my wife was very earthly minded. நான் அவரிடத்தில் சொன்னேன் என்னுடைய மனைவி மிகவும் பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And she wants a gas stove. அவர்களுக்கு ஒரு கேஸ் அடுப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். And she is having oil bath. அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So he asked me, what is the problem with that? அவர் உங்களுக்கு இதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டார். I told him that it is being earthly minded. நான் சொன்னேன் இப்படி எல்லாம் செய்வது பூமிக்குரிய சிந்தை உள்ள இல்லையா என்று கேட்டேன். But Zach patiently told me that a person does not become heavenly by having a kerosene stove. So Zach அவர்கள் மிகவும் பொறுமையாக நிதானமாக என்னிடத்தில் சொன்னது, அப்படி ஒரு நபர் மண்ணெண்ணெய் அடுப்பு வைத்தால் அவர் பரலோக சிந்தையுடைய மாறிவிட மாட்டார் என்று சொன்னார். And if a person doesn't have an oil bath, you know, they don't become heaven. ஒரு நபர் எண்ணெய் தேய்த்து குளிக்கவில்லை என்றால் அவர் பரலோக சிந்தை கொண்டு விடுவார் என்பதும் பொருள் அல்ல என்று சொன்னார். So this is what we read in the previous verses. இதைத்தான் நாம் இதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். Colossians chapter 2 கொலோசியர் 2வது அதிகாரம் verse 20 to 23. 20 முதல் 23 வசனங்கள் வரை. If you have died with Christ to the elementary principles of the world, why, as if you are living in the world, do you submit yourself to decrees such as do not handle, do not taste, do not touch, which all refer to things destined to perish with use in accordance with the commandments and teachings of men? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன, இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. These are matters which have to be sure the appearance of wisdom and self-made religions and self-abasement and severe treatment of the body but are of no value against fleshly indulgence. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பண்ணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. So the apostle Paul is talking about people who want to lead an ascetic life. ஒரு ஏதோ ஒரு யோகியை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். Not handling, not tasting, not touching. அதை தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. And treating the body with the severe treatment. சரீரத்தை மிகவும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற ஒரு காரியம். The severe treatment will not have any value when it comes to battling fleshly indulgences. மாம்சத்திற்குரிய இச்சைகளோடு போராடுகிறதிலே இப்படி சரீர ஒடுக்கம் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. So if you have a kerosene stove and you don't have an oil bath, it will not help you in your battle against fleshly indulgences. நீங்கள் மண்ணெண்ணெய் அடுப்பு வைத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து குளிக்காதவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதனாலே உங்களுடைய மாம்சத்தோடு இருக்கிற அந்த போராட்டத்திலே அது உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. Or if I'm having only 2 sets of dresses, அல்லது நான் எனக்கு 2 செட் dress மட்டும்தான் நான் வைத்திருக்கிறேன் என்று நினைத்தால், or I can eat food without salt, அல்லது நான் உப்பு போடாமல் நான் சாப்பிட்டால், or if I can sleep on the floor, அல்லது நான் தரையிலே தான் நான் படுத்து உறங்கினால், all these things will not help in battling against the fleshly indulgences. மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. So people take this as a license to be conformed to the world. They go to the other extreme. இப்படி சொல்வதனாலே ஜனங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து இன்னொரு கோடிக்கு சென்று வருகிறார்கள். So it's then it's the costly dresses and the display of ornaments attracting people with your dress. அது அந்த மறுகோடி என்னவென்றால் மிகவும் விலையுறந்த ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொண்டு பகட்டாய் அணிந்து கொள்கிறது காரியங்களுக்கு சென்று விடுகிறார்கள். And going after movies and serials. படம் பார்க்கிறதுக்கும் சிடி டிவிடியிலே படம் திரைப்படம் பார்க்கிறதுக்கும் சென்று விடுகிறார்கள். So we have to know what is the balance, what is being heavenly minded and what is being earthly minded. உண்மையாகவே பரலோக சிந்தை என்ன என்றால் என்ன, பூலோக சிந்தை என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to know நாம் அதை how to seek things above and not things of the earth. எப்படி நாம் மேலானவைகளை தேட வேண்டும், பூமிக்குரியவைகளை தேடக்கூடாது என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். So one thing I know, definitely a person who is seeking things above, ஒன்றை நான் அறிவேன், ஒரு மனுஷன் பரலோகத்துக்குரியவைகளை நாடுவான் என்றால் He'll be a person who will not be able to live without the word of God, prayer, witnessing like that. No, without these things he can't live. அந்த மனுஷன் வேத வாசிப்பு, ஜபம், இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறது இந்த காரியம் இல்லாமல் அவனால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. இருக்கும் fellowship and witnessing, all these things. ஐக்கியப்படுதல், சாட்சி சொல்லுதல், இந்த காரியங்கள் இல்லாமல் அவனால் வாழ்வது கடினமாயிருக்கும். And I cannot fasting and giving to the Lord. நான் இன்னும் சில காரியங்களை கூட நான் சேர்த்து சொல்ல முடியும், உபவாசம் இருப்பது, தேவனுக்கு என்று கொடுப்பது, இந்த காரியங்கள். Do you think you are born again and saved? நீங்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? Ask yourself this question. இந்த கேள்வியை உங்களிடத்திலே கேட்டு பாருங்கள். Whether you can go through one day without reading or meditating on the word of God? ஒரு நாள் கூட தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிக்காமல் நீங்கள் கடந்து சென்று விட முடியும் என்று நினைக்கிறீர்களா? Can you go through one day without praying or fellowship or witnessing? ஜபம் பண்ணாமல், ஐக்கியப்படாமல், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இப்படி ஒரு நாள் கடத்தி விட முடியும் என்று நினைக்கிறீர்களா? I don't want to say the word witnessing, but at least being a witness for the Lord. நாம் சாட்சி பகர்கிறது என்று நான் வலியுறுத்தி சொல்ல விரும்பவில்லை. தேவனுக்கு என்று சாட்சியாக இருப்பது, in a place of work, in your home, people should say, okay, today, I mean, in this particular situation, I was a witness for God. நாம் நம்முடைய வீட்டிலே வெளி உலகத்திலே வேலை ஸ்தலத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்கள் நம்மை பார்த்து நம் ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நான் இன்றைக்கு தேவனுக்கு சாட்சியாக இந்த காரியத்திலே இந்தந்த காரியத்திலே சாட்சியாக இருந்தேன் என்று சொல்ல முடிய வேண்டும். Can you go through 1 week without fasting and giving to the Lord? ஒரு வாரம் அதிலே நான் ஒரு நாள் கூட நான் ஒருவேளை கூட நான் உபவாசிக்காமல் தேவனுக்கு கொடுக்காமல் நான் இருந்து விட முடியுமா? You have to check your experience of being born again and saved. அப்படி இருந்தால் உங்களுடைய நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நீங்கள் சீர்தூக்கி திரும்பமாய் பார்க்க வேண்டும். Are you truly baptized in the Holy Spirit? நீங்கள் நிச்சயமாகவே மெய்யாகவே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? It's very essential that you're baptized in the Holy Spirit and you're filled with the Holy Spirit every day. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். Only then you will have a heavenly mind. அப்பொழுது மாத்திரமே நீங்கள் பரலோக சிந்தை கொண்டிருக்க முடியும். We are on this earth. நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். We have to use so many things. நாம் அநேக காரியங்களை உபயோகப்படுத்துகிறோம். Which are earthly. அவைகள் பூமிக்குரியவளாய் இருக்கின்றன. So I will tell you an example of how to use the earthly things and be heavenly minded. நான் எப்படி பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் பரலோக சிந்தை கொண்டிருக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். We bought a microwave oven about 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்பதாக மைக்ரோவேவ் அவன் நாங்கள் வாங்கினோம். It began to rust. அது துருப்பிடிக்க ஆரம்பித்து விட்டது. So we wanted to buy a new one. அதனாலே இன்னொரு புதிதாக ஒன்று வாங்க விரும்பினோம். Whatever we were looking, no, they had some protrusion or, you know, like that. We were not happy with the microwave oven. நாங்கள் கடையில் சென்று பார்த்த அந்த மாடல்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நீட்டி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சரியாக ஒன்றுமே ஒத்து வரவில்லை. It'll be difficult to clean, no, if there's a protrusion. So we didn't want to buy. அங்கே ஏதோ ஒன்று நீட்டி கொண்டிருக்கிறது. அதை துடைத்து சுத்தம் செய்வதெல்லாம் கடினமாக இருப்பதினாலே அவைகள் எல்லாம் வாங்கவில்லை. So we looked at one which was in a foreign country. So we bought that. ஒரு வெளிநாட்டிலே இருந்து ஒரு ஒன்றை நாங்கள் பார்த்தோம். அது நன்றாக இருந்தது. அதை வாங்கினோம். So we wanted to buy one more microwave oven for our home. நம்முடைய வீட்டிற்கு இன்னொரு மைக்ரோவேவ் அவனும் வாங்க விரும்பினோம். So we checked now in India again once again. இந்தியாவிலே நாங்கள் திரும்பமாக நாங்கள் தேடி பார்த்தோம். And now, you know, we found a new lump though in that microwave. ஏதோ ஒரு முட்டைய போன்ற ஏதோ ஒரு நீட்டி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருந்தது அந்த. So again we didn't want to buy. திரும்பமாக அதையும் நாங்கள் வாங்கவில்லை. So we decided, no, that we'll buy again the same model what we bought from outside the country. இந்த வெளிநாட்டிலிருந்து வாங்கின அதே மாடல் உள்ள மைக்ரோவேவ் அவனையே நாங்கள் வாங்கிவிடலாம் என்று நாங்கள் நினைத்தோம். See, my wife was not happy with that. என்னுடைய மனைவி அவர்களுக்கு அதிலே அதிலே சந்தோஷமாக இருக்கவில்லை. It had a powder coated interior. She wanted something with a stainless steel interior. அதில் உள்ளாக ஏதோ ஒரு பவுடர் போல பூசப்பட்ட ஒரு உள்ள அமைப்பை கொண்டிருந்தது. அவர்களுக்கு துருப்பிடிக்காத இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பூசப்பட்ட ஒரு சாதனம் அவர்களை விரும்பினார்கள். So I said no. நான் அதெல்லாம் சரியில்லை. நான் அந்த நபரிடத்தில் அதை வாங்கி கொண்டு வரும்படி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால நான் இப்போது மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். So that evening we went to buy to the shop to buy something else. அந்த மாலை வேளையில் வேறு ஏதோ ஒன்று வாங்குவதற்காக கடைக்கு சென்றோம். And we saw, by chance, you know, we saw a microwave which was having stainless steel interior, didn't have a protrusion and didn't have a bump, everything like that. நான் அந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒரு மைக்ரோவேவ் இருந்தது. அதிலே நாங்கள் விரும்பியபடியே எந்த ஒரு நீட்டுதலும் இல்லாதபடிக்கு உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங்லாம் போட்டு நாங்கள் விரும்பியபடியே ஒரு மைக்ரோவேவ் இருந்தது. பட் வி வாண்டட் டு கோ ஹோம் அண்ட் செக் அண்ட் தென் கம் அண்ட் பை. நாங்கள் வீட்டிலே சென்று நாங்கள் இருக்கிற அந்த மாடலை பார்த்து விட்டு சரியாக தான் இருக்கிறது என்று பார்த்து திரும்ப வந்து வாங்க விரும்பினோம். And I also had to tell that other person, please don't buy it. அந்த இதற்கு இடையிலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே அந்த நபரிடத்திலே அதை நீங்கள் வாங்க வேண்டாம், நான் இங்கே பார்த்துக்கலாம் என்று சொல்ல வேண்டியிருந்தது. See, at that time, you know, there was this sales girl who was showing us this product. அந்த சமயத்திலே அந்த அந்த கடையிலே ஒரு அந்த பெண் அந்த எங்களுக்கு காட்டி கொண்டிருந்தாங்க. So this is my wife, you know, as usual, she told her Jesus loves you and things like that. என்னுடைய மனைவி வழக்கம் போல அந்த பெண்ணிடத்திலே இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். And she entered into a conversation with her. அந்த நபரோடு அப்படி சம்பாஷணை தொடர்ந்தார்கள். She was a non-Christian girl. அந்த பெண் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பெண். She was so thirsty for the Lord. அவள் ஆண்டவருக்கென்று மிகுந்த தாகமுடையவளாய் இருந்தாள். She wanted a Bible. அந்த பெண் ஒரு பைபிள் வேண்டும் என்று விரும்பினாள். So we went home and checked the microwave oven. நாங்கள் வீட்டுக்கு சென்று எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மாடலை மைக்ரோவேவ் அவன் மாடலை பார்த்து விட்டு வந்தோம். Then we decided to buy this one. சரி, நான் இந்த கடையில் பார்த்ததை வாங்கிவிடலாம் என்று தீர்மானித்தோம். So we went back to the shop. திரும்பமாக கடைக்கு சென்றோம். So my wife, you know, she packed up a New Testament, real truth, amazing facts. வீட்டிலிருந்து கடைக்கு செல்லும் பொழுது என்னுடைய மனைவி இதுவே மெய்யான சத்தியம், வியப்பூட்டும் உண்மைகள், ஒரு புதிய ஏற்பாடு இவைகளை எல்லாம் தன்னுடைய பையில எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அண்ட் ஒன் பேக்கெட் ஆஃப் வேஃபர் பிஸ்கட்ஸ், கொஞ்சம் வேஃபர் பிஸ்கட்ஸையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். So we went back to the shop and we gave these things to that girl and brought that microwave oven. நாம் கடைக்கு திரும்ப சென்று இந்த காரியங்களை எல்லாம், இந்த புத்தகங்கள், இந்த பிஸ்கட் எல்லாம் அவள்கிட்ட கொடுத்துவிட்டு அந்த மைக்ரோவேவ் அவனை வாங்கி வந்தோம். And she was showing her Facebook account. அந்த பெண் தன்னுடைய Facebook அக்கவுண்டை காமித்தார். And she was saying, no, every day we get this verse from the Bible. ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை நான் வேதத்திலிருந்து நான் பெறுகிறேன் என்று சொன்னாள். So this is what, you know, is keeping us spiritually alive. இந்த காரியங்கள் தான் நம்மை ஆவிக்குரிய விதத்திலே ஒரு உயிரோட்டமாய் வைக்கிறது. She doesn't go to the church. அந்த பெண் சபைக்கு செல்கிறதில்லை. And she just lives on what the word is, you know, that she receives. அந்த கிடைக்கிற அந்த வேத வசனத்தை வைத்துக்கொண்டு அதிலேயே அப்படியே நினைத்திருக்கிறார். So she was thrilled that she could get this New Testament. அப்படி இருக்கிறபடினாலே இந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்த உடனே மிகவும் அவளுக்கு சந்தோஷமாயிருந்தது. And she said her mother will be very happy to see that, you know, New Testament. அந்த புதிய ஏற்பாட்டை அவங்க அம்மா கிட்ட காண்பித்தால் அம்மா மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னார். So we bought that microwave oven and we were just leaving home. அந்த மைக்ரோவேவ் அவனை வாங்கி கொண்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தோம். So I told my wife, somehow the Lord is backing you. நான் சொன்னேன், எப்படியோ ஆண்டவர் உனக்கு ஆதரவா இருக்கிறார். You wanted a stainless steel, you know, interior and I said no. உனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்பூச்சு இருக்கும்படியாக விரும்பினாய், நானே இல்லை என்று சொல்லிவிட்டேன். But see how you got that. ஆனால் உனக்கு எப்படி கிடைத்து விட்டது பார் என்று நான் சொன்னேன். But she said, ஆனால் அவர்கள் சொன்னார்கள், the Lord gave us this microwave oven because she loved that girl. ஆண்டவர் அந்த பெண்ணை அதிகமாக நேசித்தபடியினாலே தான் இந்த மைக்ரோவேவ் அவன் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார் என்று சொன்னார்கள். Now tell me, who is heavenly minded? இப்பொழுது சொல்லுங்கள், யார் தேவ பரலோக சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள்? Me or my wife? நானா என்னுடைய மனைவியா? I wrote down when I wrote it. I broke down when I wrote it now also. நான் இதை எழுதும்போது கூட நான் அழுதுவிட்டேன், இப்பொழுதும் எனக்கு அழுகை வருகிறது. So Lord told me that, you know, I have to repent of being earthly minded. நான் பூமிக்குரிய சிந்தையுடையவனாய் இருப்பதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். So it's not, you know, matter of having a stainless steel or not having a stainless steel. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள ஒரு பொருள் வாங்குவதோ அல்லது இல்லாத பொருள் வாங்குவதோ அது காரியம் அல்ல. So it is, you know, more about how our mind is set on earthly, I mean heavenly things. நம்முடைய மனது எப்படி பரலோக காரியங்களிலே நாட்டமாக இருக்கிறது என்பதுதான் காரியம். Yesterday I was reading this book through the Bible about the book of Numbers. Through the Bible என்ற புத்தகத்திலே எண்ணாகம் புத்தகத்தை உள்ள பகுதியை நான் படித்துக் கொண்டிருந்தேன். In the book of Numbers we see how God tells the Israelites in the camp how they should be, you know, camping in an orderly fashion around the tabernacle. அந்த எண்ணாகம் புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த பாளையத்திலே ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு ஒழுங்கு முறையாக அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். Each tribe by tribe they had, you know, camp. கோத்திரம் கோத்திரமாக அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும். So you know, the Israelites were, you know, undisciplined slaves in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத ஒரு அடிமைகளாக வாழ்ந்திருந்தார்கள். But now the Lord was, you know, bringing them into some order and discipline and control. இப்பொழுது அவர்களை அழைத்து வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஒழுங்கையும் ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So whatever is given in the Old Testament is an example for us in the New Testament. பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அவைகளெல்லாம் புதிய உடன்படிக்கையிலே நமக்கு உதாரணங்களாக இருக்கின்றன. So the principles of God are same. தேவனுடைய தாற்பரியங்கள் எல்லாம் மாறாதவைகளாக இருக்கின்றன. If you are not orderly, we are not disciplined, we are not self-control, we will not be godly. நாம் ஒழுங்கில்லாமல் ஒரு கிரமம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்போம் என்றால் நாம் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது. People who are not godly fool themselves thinking they are very godly. தேவபக்தி இல்லாமல் இருந்து கொண்டே ஜனங்கள் தாங்களை தேவபக்தி உள்ளவர்கள் என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். They can check if they are orderly, disciplined and self control. அவருடைய ஒழுங்கும் கிரமமுமான வாழ்க்கையும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையும் அவர்கள் சோதித்து பார்க்கலாம். One more thing Brother Zach pointed out was that the Levite tribes, the Levite tribe, they had three clans. இன்னொரு காரியம் சகோதரர் ஜாக் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், லேவி கோத்திரத்தாருக்குள்ளே மூன்று குழுக்கள் இருந்தார்கள், குடும்பங்கள். So they received, you know, totally 6 carts. அவர்கள் 6 மாட்டு வண்டிகளை பெற்றுக்கொண்டார்கள். They received this gift from the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அன்பளிப்பாக அதை பெற்றுக்கொண்டார்கள். And they didn't divide each clan to, they didn't get like that. அவர்கள் ஒவ்வொரு குடும்பமும் ரெண்டு ரெண்டு மாட்டு வண்டி என்று அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. The three clans were Kohath, Gershon and Merari. The மூன்று குடும்பங்களும் கோஹாத், கெர்ஷோன், மெராரி. You know, the Kohath people, they had to carry the sacred objects on their shoulder. அந்த கோஹாத்தியர் அந்த பரிசுத்தமான வஸ்துக்களை தங்களுடைய தோளிலே சுமந்து செல்ல வேண்டும். So they didn't receive any cards. அதனால் அவர்கள் எந்த ஒரு வண்டியும் பெற்றுக்கொள்ளவில்லை. The other two, it was split, you know, two for one and four for the other clan. மற்ற இரண்டு குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு இரண்டும் மற்றொரு குடும்பத்துக்கும் நான்கும் என்று அவர்களுக்குள்ளாக பிரித்துக் கொண்டார்கள். So Zach says, you know, that we should not feel jealous if one person has got four cars and I've got only a cycle. So Zach அவர்கள் சொன்னது என்னவென்றால், ஒரு நபர் நான்கு கார் வைத்திருக்கிறார், எனக்கு நான் சைக்கிள் அப்படித்தான் இருக்கிறது என்றால் அதனால் நம்ம பொறாமை அடையக்கூடாது என்று சொன்னார்கள். That is being heavenly minded. அது பரலோக சிந்தையை கொண்டிருப்பதன் அர்த்தம். A man who has got four cars, he is also heavenly minded. The man who has got cycle, he is also heavenly minded. நான்கு கார்கள் வைத்திருக்கிற ஒரு நபரும் பரலோக சிந்தையுடையவராக இருக்கிறார், சைக்கிள் தான் வைத்திருக்கிறார் என்ற நபரும் பரலோக சிந்தையுடையவராக இருக்கிறார். But we know there are plenty of non-Christians. நமக்கு தெரியும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களே அநேகர் இருக்கிறார்கள். They are very orderly, disciplined. அவர்கள் மிகவும் ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்கிறார்கள். And very self-control. மிகவும் சுய அடக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். They are not heavenly minded. அவர்கள் பரலோக சிந்தையை கொண்டிருக்கவில்லை. They are still earthly minded. அவர்கள் இன்னமும் பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாக தான் இருக்கிறார்கள். We have to be clear, I mean, we have to be very clear about this. You know, you have to be saved by grace. நாம் இதை குறித்து நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிருபையினாலே தான் ரட்சிக்கப்படுகிறோம். Then we should be orderly, disciplined, self-controlled. அதற்கு பிறகு நாம் ஒழுங்கும் கிரமமாயும் சுய கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டும். We read in 1 Timothy chapter 6. நாம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 Timothy chapter 6 verse 1, I'm reading from Living Bible. நான் இந்த லிவிங் மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:1. Christian slaves should work hard for their owners and respect them. Never let it be said that Christ's people are poor workers. Don't let the name of God or his teaching be laughed at because of this. கிறிஸ்துவுடைய கிறிஸ்துவை கொண்டிருக்கிற வேலைக்காரர்கள் அவர்கள் கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யாதவர்கள் சோம்பேறிகள் என்ற பெயரை எடுக்கக்கூடாது. Christian slaves should work hard for their owners. தங்களுடைய எஜமான்களுக்கென்று கடினமாய் கிறிஸ்தவ வேலைக்காரர்கள் உழைக்க வேண்டும். And they should respect them. அவர்கள் அவர்களை கனம் செய்ய வேண்டும். Never let it be said that Christ's people are poor workers. கிறிஸ்துவுடைய ஜனங்கள் எல்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டார்கள் என்ற பெயரை எடுக்கக்கூடாது. Don't let the name of God or his teaching be laughed at because of this. இந்த இதன் நிமித்தமாக தேவனுடைய சத்தியமும் அவருடைய போதனையும் சிரிப்புக்குள்ளா நகைப்புக்குள்ளா ஆக்கிவிடக் கூடாது. So we need to be hard working and diligent. நாம் கடின உழைப்புள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். As I've told students time and again, நான் அடிக்கடி நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், you must be thorough with the questions and answers in your textbook. At the end of every chapter, you know, there are questions and answers, you should be thorough with them. நான் அவர்களிடத்தில் சொல்லுவது, உங்களுடைய பாட புத்தகத்திலே ஒவ்வொரு பாடத்தினுடைய கடைசியிலே இருக்கிறதான கேள்விகள் எல்லாவற்றுக்கும் சரியான பதில்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். And you should be thorough with the old question paper answers. You should, you know, have mock question, I mean mock question time, set that clock and then sit and see how you can finish that. பழைய கேள்வித்தாள்கள் அந்த அதுக்குரிய விடைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று ஒரு தேர்வை போலவே ஒரு நேரத்தை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு ஒரு கேள்வித்தாளை எடுத்து அதை எழுதி அந்த நேரத்துக்குள் முடிக்கிறேனா என்று இந்த ஒழுங்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. This requires a lot of diligence and hard work. இதுக்கு மிக ஜாக்கிரதையும் கடின உழைப்பும் தேவையாக இருக்கிறது. If you are taken up with games and, you know, sports or music and so many other distractions of Facebook, WhatsApp, you will not have time for doing all these things. நீங்கள் விளையாட்டு, பொழுதுபோக்கு, Facebook போன்ற இணையதள காரியங்கள் இதிலே நீங்கள் அதிலே லைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒழுங்காக இருக்க முடியாது. ஸோ இந்த யூத் கேம்ப் ஐ ஸ்போக் அபவுட் சம் டைம் டேபிள். நான் இந்த வாலிப முகாமிலே நான் இந்த டைம் டேபிள் போடுவதை குறித்து நான் பேசினேன். ஸோ மேபி ஐ கேன் ஷேர் தட் லேட்டர். நான் பிறகு நான் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு பி, யூ நோ, ஹெவன்லி மைண்டட். யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் பார்ன் அகேன். யூ ஹாவ் டு பி டிலிஜென்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். நீங்கள் பரலோக சிந்தை கொண்டிருப்பீர்கள், மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கடினமாய் உழைத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பட் தேர் ஆர் நான் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டெலிஜென்ட். ஆனால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட அநேகர் இப்படி மிகவும் கடின உழைக்கிறவர்களாயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். தேர் நாட் ஹெவன்லி மைண்டட். அவர்கள் எல்லாம் பரலோக சிந்தை உள்ளவர்களாக இல்லை. பட் ஃபார் அஸ், ஆனால் நமக்கோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டு பி ஹெவன்லி மைண்டட். நாம் முதலாவது முக்கியத்துவம் நாம் பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. அண்ட் பார்ட் ஆஃப் தட், யூ நோ, வி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், டெலிஜென்ட். அப்படி பரலோக சிந்தையா இருப்பதனுடைய உள்ளடக்கம் தான் நாம் கடின உழைப்பாயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருப்பது. We are disciplined, self-control. நாம் ஒரு ஒழுங்கு கிரமமாய் நடந்து கொண்டு சுய அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பதெல்லாம் அதிலே உள்ளடக்கியது. I've been reading in the through the Bible about the book Leviticus also. இந்த லேவியராகமம் புத்தகத்தை குறித்தும் அந்த through the Bible புத்தகத்திலே நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். So Brother Zach is emphasizing that God was teaching the Israelites. So Zach அவர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள், எப்படி தேவன் லேவியர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதித்தார் என்று. The principles of health and holiness. ஆரோக்கியம், பரிசுத்தம், இவைகளுக்கு அடுத்த பிரமாணங்களை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று அவர் வலியுறுத்துகிறார். That's why he told them a lot about cleanliness and healthy foods. அதனால் தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் பொழுது சுத்தமான உணவுகள், எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். So Zach was telling that God was going to so much details how they should have a bath and how they should wash clothes. அவர்கள் எப்படி குளிக்க வேண்டும், எப்படி தங்களுடைய உடைகளை எல்லாம் கழுவி துவைத்து சுத்தப்படுத்த வேண்டும், இதெல்லாம் மிகவும் நுணுக்கமாக சிறு சிறு காரியமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God told them to have bath in running water. ஓடுகிற தண்ணியில தான் நீங்கள் குளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். Not in bathtub. பாத்தப் வைத்து கொண்டு அதிலே குளிக்க கூடாது. I am just saying that this is what God told. So maybe you can be hygienic even in a bathtub, but he wanted to tell them to be how clean. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை தான் சொன்னேன், நீங்கள் பாத்தப்பிலே குளித்தாலும் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக குளிக்க முடியும். இதனுடைய காரியம் என்னவென்றால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். And if God, you know, speaks so much about the type of food the Israelites should eat. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர் சொன்னார். So Zach was saying God will have so much to tell about today's people eating junk food. ஆண்டவர் இப்பொழுது பார்த்தார் என்றால் இந்த ஜங்க் ஃபுட் என்று துரித உணவுகளை பற்றி சாப்பிடுவர்களை பார்த்தார் என்றால் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அவர் சொல்கிறார். So basically, no, you're being heavenly minded doesn't mean that you should be, you know, dirty and unhygienic. நீங்கள் பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அழுக்குள்ளவர்களாயும் ஆரோக்கியமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. But Zach was saying about people who travel. இப்படி பிரயாணம் செய்கிறவர்களை குறித்தும் ஜாக் அவர்கள் சொன்னார், சொல்கிறார். You know, they have to eat all types of food. அவர்கள் பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டி இருக்கிறது. You may have a stomach upset. அவர்களுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. But the Lord will heal us. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார். As the Lord promised that even if we drink poison, you know, we will not die. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாம் விஷத்தை குடித்தாலும் அது நம்மை தீங்கு செய்யாது என்று சொல்லி இருக்கிறார். So definitely you eat some food which is not you suiting your stomach, you won't die. உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டாலும் கூட நீங்கள் மறுத்து விட மாட்டீர்கள். You can take, you know, medicines and, you know, get healed. அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதிலே நாம் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். So we aim for hygiene. நாம் ஆரோக்கியத்திற்கென்று நாம் குறிக்கோள் வைத்து நாம் செல்ல வேண்டும். Even when we travel, we pack food and take like that. So many things we நாம் பிரயாணம் செய்கிறாலும் கூட நமக்கு முடிந்தவரை நாம் சாப்பாட்டை கட்டி கொண்டு நாம் இப்படி செல்ல முடியும். But our health is from the Lord. ஆனால் ஆரோக்கியம் என்பது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. If you will be dirty and unhygienic and you fall sick, don't blame God for that. நீங்கள் அழுக்காய் இருந்து கொண்டு ஒரு ஆரோக்கியமற்றவர்களாய் நடந்து கொண்டது நிமித்தமாக சுகவீனப்பட்டால் அதனால் தேவனை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். So all this the Lord taught so that we'll be heavenly minded. இந்த காரியங்களை எல்லாம் நாம் பரலோக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Being born again, baptized the Holy Spirit. மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற வேண்டும். Yeah, reading the word of God, meditating, fellowship, witnessing. தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து சாட்சியாக இருந்து சாட்சி பகிர்ந்து ஐக்கியப்படுகிறது. இந்த காரியம் fasting and giving. உபவாசம் இருக்கிறது, தேவனுக்கென்று கொடுக்கிறது. Orderliness, cleanliness. ஒழுங்கா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது. Diligence, hard work. சுய கட்டுப்பாடோடும் கடினமாய் உழைத்து ஜாக்கிரதையா இருப்பது. So we read in 1 Corinthians 9:27. 1 கொரிந்தியர் 9:27 நாம் வாசிக்கிறோம். This also I am reading from Living Bible, 1 Corinthians 9:27. 1 Corinthians 9:27. இதையும் நான் Living மொழிபெயர்ப்பில் இருந்து வாசிக்கிறேன். Like an athlete, I punish my body. ஒரு ஓட்டப்பந்தய வீரரை போல நான் என்னுடைய சரீரத்தை நான் தண்டனைக்குட்படுத்துகிறேன், ஒடுக்குகிறேன். Treating it roughly. அதை மிகவும் கடினமாய் நான் நடத்துகிறேன். Training it to do what it should do. அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படிக்கு அதை நான் பயிற்சிக்கிறேன். Not what it wants to do. அது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை செய்ய அனுமதிக்காமல் நான் அதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி நான் அதை பயிற்சிக்கிறேன். Otherwise I fear that after enlisting others for the race, I myself might be declared unfit and ordered to stand aside. இல்லை என்றால் அப்படி நான் செய்யாதிருப்பேன் என்றால் மற்றவர்களை எல்லாம் அந்த ஓட்டத்துக்கு தயார்படுத்துகிற நானே நான் ஓட்டத்துக்குள்ளே தகுதியற்றவனாய் ஓரத்திலே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலை வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். So the Lord wants us to take care of our bodies. ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை கவனித்துக் கொள்ள விரும்புகிறார். So that we can be of use to him. அப்படி நாம் அவருக்கென்று நாம் பயன்பட முடியும். Otherwise we will be disqualified. இல்லை என்றால் நாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவோம். We should not fool ourselves. நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ள கூடாது. You should not be an ascetic. நாம் ஒரு ஒரு யோகி போல ஒரு முனிவரை போல நாம் இருக்க கூடாது. But at the same time you must not be a glutton. அதே சமயத்துல நாம் பெருந்திண்டி ஆயும் இருக்க கூடாது. This is a spiritual balance the Lord wants to bring in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வர விரும்புகிற ஆவிக்குரிய ஒரு சமநிலை இதுவாய் தான் இருக்கிறது. Keep as the primary aim in your life to stand in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பதே உங்கள் வாழ்க்கையினுடைய முழுமுதல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். Last Sunday Brother Zach was sharing about how the devil is afraid of only men like the apostle Paul or Elijah. அப்போஸ்தலனாய பவுலை போலவும் எலியாவை போன்றும் ஜனங்களுக்கு மாத்திரமே எப்படி சாத்தான் பயப்படுகிறான் என்பதை குறித்து சகோதர ஜாக் அவர்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே சொன்னார்கள். He was saying that you cannot fool the devil. அவர் சொன்னார் நீங்கள் பிசாசை ஏமாற்ற முடியாது என்று சொன்னார். The devil is not afraid of 7000 people who have a negative testimony. ஒரு எதிர்மறையான ஒரு சாட்சியை கொண்டிருக்கிற 7000 ஜனங்களை பார்த்து பிசாசு அஞ்சுவதில்லை என்று அவர் சொன்னார். You know their testimony was that they have not bowed to Baal or they have not kissed Baal. அவருடைய சாட்சி என்னவா இருந்ததென்றால் அவர்கள் பாகாலுக்கு முழங்கால் படியிட்டு அந்த பாகாலை முத்தமிடவில்லை என்பதாக இருந்தது. But the devil is afraid of one Elijah. ஆனால் பிசாசு ஒரு எலியாவுக்கு பயந்தான். He has a positive testimony that he stands in the presence of God. அவன் தான் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்ற ஒரு நேர்மறையான சாட்சியை பெற்றிருந்தான். And the true prophets of God have a longing to stand in God's presence. மெய்யான தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பதை தான் அதிகமாக வாஞ்சிப்பார்கள். And they want to win back the people who are straying away. தேவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை அவரிடத்தில் திருப்ப அவர்கள் விரும்புவார்கள். So Elijah brought fire on the sacrifice. எலியா அந்த பலியின் மேலே அக்கினியை வரவழைத்தார். He showed that he was a man standing in God's presence. அவன் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற ஒரு மனுஷன் என்பதை நிரூபித்தார். But he also told them come back to God. இன்னமும் அது செய்தது மாத்திரமல்ல நீங்கள் தேவனுக்கு கர்த்தருக்கு திரும்புங்கள் என்று ஜனங்களை பார்த்து சொன்னார். From worshiping Baal and come back to God. பாகாலை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள் என்று ஜனங்களுக்கு சொன்னார். Prophets have a true burden for the people. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு என்ற ஒரு மெய்யான பாரத்தை பெற்றிருக்கிறார்கள். Just like what the incident I spoke about this microwave oven. இந்த மைக்ரோவேவ் அவன் சம்பவத்தை குறித்து நான் சொன்னது போல The heavenly minded person is concerned for the welfare of even a sales girl. தேவ பரலோக சிந்தை உள்ள ஒரு நபர் அந்த கடையில் இருக்கிற ஒரு பணிப்பெண்ணுடைய நலத்தையும் கூட சிந்திக்கிறவராக இருப்பார். But the earthly minded person is happy that God has blessed with a microwave oven of their choice. அவர்கள் விரும்பின ஒரு மைக்ரோவேவ் அவனை தேவன் கொடுத்து விட்டார் என்பதிலே இந்த பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஸோ சி த யூனோ வே யூ புட் காட் யூ சே த காட் ஹஸ் பேக்ட் யூ தேவன் எனக்கு பக்கமாக இருந்து எனக்கு உதவி செய்தார் என்று தேவனை நாம் அந்த இடத்துல வைக்கிறோம். பட் இட்ஸ் ஏர்த்லி ஆனால் அது உண்மையிலே அது பூமிக்குரிய காரியமாக இருக்கிறது. யூ சே நோ திஸ் கேர்ள் ஹர் சோல் தட் இஸ் வாட் த லார்ட் வாஸ் ஆஃப்டர் ஹி மேட் அஸ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஸோ தட் திஸ் கேர்ள் வில் கெட் சேவ்ட் தட் இஸ் பீங் ஹெவன்லி மைண்டட். ஆனால் இந்த பணிப்பெண்ணுடைய ஆத்மாவிலே தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த பெண்ணை ரட்சிக்க முடியாதுதான் இந்த காரியங்களெல்லாம் நான் வாங்க இப்படி நம்ம அனுமதிக்கிறார் என்று இப்படி சிந்திக்கிறது பரலோகத்தினுடைய சிந்தை. The way most believers think is that they've been blessed by God because the Lord has given them what they want. தேவன் அவர்களுக்கு விரும்பின எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்பதிலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். They are fooling themselves that they are seeking the kingdom of God because God is adding whatever they want. அவர்கள் விரும்பினதை எல்லாம் தேவன் அவர்களுக்கு தருகிறபடினாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள் என்று தவறாய் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். It is true that you, when you seek the kingdom of God first you, and the Lord will add all these things. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவையானவை எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் என்பது மெய்தான். But it is not true that If the Lord gives you something you wanted that you are actually seeking God's kingdom first. ஆனால் நீங்கள் தேவன் உங்களுக்கு விரும்பினவைகள் எல்லாம் கொடுக்கிறார் என்பதனாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்கள் என்பது உண்மை அல்ல. Are you in a place where you can say I am standing in the presence of God? நான் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிறேன் என்ற ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? I can't live without you know being in God's presence and you know worshiping him. நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவரை ஆராதிக்காமல் ஒரு நாள் கூட நான் இருக்க முடியாது. I was blessed by what we heard in the time of worship. ஆராதனை வேளையிலே நான் கேட்ட காரியங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டேன். Verse 43 verse 4. சங்கீதம் 43 நான்காவது வசனம். The later portion. அதனுடைய பிற்பகுதி. And upon the lyre I shall praise you, O God my God. தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். I know all the young people here, they want to learn some music instrument. எனக்கு தெரியும் இங்க இருக்கிற இளம் பையன்கள் பிள்ளைகள் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு இசைக்கருவியை வாசிக்க விரும்புகிறார் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். They see some friend, you know, playing, they go and watch. யாராவது அவருடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசித்தால் அதை போய் அவர்கள் ஆர்வமாய் பார்ப்பார்கள். And if there is a guitar, nobody is around, they'll try and play. ஏதாவது கிட்டார் இருந்தால் யாரும் அதை சுற்றி இல்லை என்றால் அவர்கள் போய் அதை வாசித்து பார்ப்பார்கள். So I really am encouraging, you know, all of you can learn to play the guitar or the keyboard. நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்கள் எல்லாரும் கிட்டாரையோ கீபோர்டையோ வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். YouTube, you use YouTube for that kind of a thing. YouTube அதை இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துங்கள். And decide, know that you will never play any secular music on that. நீங்கள் அப்படி கற்றுக்கொண்டு உலக பிரகாரமான இசையை நான் ஒருபோதும் வாசிக்க மாட்டேன் என்ற தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். And you, you know, look at this verse for the last portion. It says, and upon the lyre I shall praise you, O God my God. நான்காவது வசனத்தின் பின்பகுதி, தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். So you find time for this. You know, I'm telling you that you go into God's presence and sing songs, and you can sing, you know, you can play the music instrument with keyboard or guitar, and then you sing the song. You're actually worshiping God. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள். நீங்கள் இதற்கென்று நேரம் எடுத்து ஒரு இசைக்கருவி வாசிக்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் சென்று அவரை பாடி துதித்து இசைக்கருவியை வாசித்து அப்படியாக நீங்கள் ஆராதிக்கலாம். You will definitely find time. நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும். Many people find time for spending so much of time on, you know, newspaper and you know, news and things like that. செய்தித்தாள்களையும் செய்திகளையும் வாசிப்பதிலே பார்ப்பதிலே அநேகர் அவர்கள் நேரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. You will definitely find time to go into God's presence and play the guitar and, you know, praise him and worship him. நீங்கள் ஒரு இசைக்கரு கிட்டார் போன்ற இசைக்கரு எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் சென்று அவரை துதித்து பாடி ஆராதிக்க உங்களுக்கு நிச்சயமாக நேரம் கிடைக்கும். There you become heavenly minded. அப்பொழுது நீங்கள் தேவ பரலோக சிந்தையுள்ளவர்களாக இருப்பீர்கள். And when you come to use the earthly things, you will still have that heavenly mind. அப்பொழுது பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பயன்படுத்தினாலும் பரலோக சிந்தையுடையவர்களாகவே இருப்பீர்கள். Whether you have four cars or one cycle, still you know you are heavenly minded. ஒரு நான்கு கார் உங்களிடத்தில் இருக்கிறதோ அல்லது ஒரு சைக்கிள் தான் இருக்கிறதோ இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவ பரலோக சிந்தையுடையவர்களாக இருப்பீர்கள். May the Lord bless us like that. ஆண்டவர் நம்மை எப்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.